மன்னிக்கணும், பதிவு தொடர்பு துண்டிக்கப்பட்டு போச்சு. அதனால் பூமியினுடைய தென்பகுதியை தேர்ந்தெடுத்து பூமியின் வெப்பத்தை கடத்துறதுக்கும் பூமியில் உள்ள உயிர்களெல்லாம் உயிர் வாழ வைக்கிறதுக்காகவும் பூமியை திடத்தன்மையோடு கடல் மட்டத்துக்கு எதிராக மேலெழும்பி நிற்கிறதுக்காகவும் எல்லா உயிர்களையும் வாழ வைக்கிறதுக்காகவுமே கடவுளின் காப்பாளனாக கடவுளின் சேவகனாக எல்லா உயிர்களுக்குமாக கடவுள் அளித்த சேவகனாக உயிர்களையெல்லாம் காக்கின்ற காப்பாளனாக அவனே இருந்தான். சரியா? அதனால தான் அவனை இன்றளவும் நம்ம நன்றியோடு பெருமையோடு நினைக்கிறோம். அதற்காக அவன் தேர்ந்தெடுத்த பூமி தான் பூமியினுடைய தென்பகுதி. இந்த வாய்ப்பு இயற்கையே அவனுக்கு கொடுத்துருக்கு. இயற்கையினுடைய தலைமகனாக எழுந்து நின்று எல்லா உயிர்களையும் தன்னுடைய உயிரைப் போலவே பாவித்து அந்த உயிர்களை உருவாக்குவதற்காகவே அந்த மிகப்பெரும் நீர் நிறுத்தி வெப்பம் கடத்தி பூமிக்கு உயிர் கொடுத்து உயிர்களுக்கு உயிர் கொடுத்து உயிர்களுக்கெல்லாம் அறிவு கொடுத்து ஒளி கொடுத்து இயக்கம் கொடுத்து சுதந்திரம் கொடுத்து எந்த உயிரையும் அவன் வந்து அடிமையாகவே வச்சுக்கல. தமிழ் உழவன் எல்லா உயிருக்கும் வேணுங்கிற நீரை கொடுத்து சுதந்திரமாக வாழ அனுமதித்தான். உயிர்களுக்கு கூட சுதந்திரம் கொடுத்த ஒரு அறிவியல் அறிஞன் இருக்கான், கொடுத்து வாழ வச்சவன் இருக்கான்னு சொன்னால் அது தமிழ் உழவன் மட்டும்தான். அந்த மண்ணில் பிறந்ததே நமக்கு பெருமை அப்படின்னு தான் நான் என்னை பொறுத்தளவு நினச்சிட்ருக்கேன். நன்றி நன்றி நன்றி.